ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் திருமணம் கொண்டு திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் இழகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏனின்னும் நீயும் ஏங்குகின்றாய் இழகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏனின்னும் நீயும் ஏங்குகின்றாய் கரையினில் ஆடும் கரையினில் ஆடும் நாணலேனி நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய் சிற்பம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை ஏக்கம் கொண்டு காதல் கீதல் செய்யக்கூடாது சின்ன பையன் வயசும் கொஞ்சம் பொம்மைக்கென்ன மனசா பஞ்சம் ஒட்டி பார்த்தால் ஒன்றாய் சேராதோ ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் இருமனம் கொண்டு திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் கடற்கரை ராகம் இதுதான் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா கடற்கரை ராகம் இதுதான் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ பாட்டை கண்டு ராகம் போட்டு நீரை கண்டு ராகம் கொண்டு பாவம் தெய்வம் பார்க்க கூடாது No, it's bad. But I am mad! ஆவப்பட்ட ஜென்மம் ஒன்று ஊமை கேள்வி கேட்கும் போது ஆசை மோசம் செய்யக்கூடாது ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய் மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய் Boss, love has no season or even reason. Shut up. சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய் மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய் உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய் உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் தேங்குகின்றாள். அடைஞ்சவனுக்கு ஐப்பசி மாசம், ஏமாந்தாலும் ஏப்ரல் மாசம். அடியேன் முடிவை சொல்லக்கூடாதோ. இட்ஸ் ஹைலி இடியாட்டிக். டூ பாஸ் ஒன்லி ரொமான்டிக். கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு, குழம்பிய நெஞ்சும் சிரிக்குது கேட்டு. முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ. முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ. இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?